ராகம் பாடிட தாளம் சேர்த்திட கற்று தந்தவள் நீ. சரிக சகரி சத பதச பத பகரி சரிக சகரி சத பத சரிக பதச எனது கானம் உன் காதில் விழவில்லையா, உன் நெஞ்சி தொடவில்லையா, எனது கானம் உன் காதில் விழவில்லையா, உன் நெஞ்சை தொடவில்லையா, பன்றொன்று கதற கலங்காது இருந்தாய், கண்ணீரில் நனைந்தும் துடைக்காது நடந்தாய், எனது கானம் ஜம் ஜம் தரகதகதா ஜம் ஜம் தரகதக ஜம் ஜம் ஜம் தாம் தரித தனதாம் தனத ஜனுதாம் ஜனுத திமிதா தாத்தை கிருதகதாம் தரித தனதாம் தனத ஜனுதாம் ஜனுத திமிதா தாத்தை தீரன தீரன தன தீரன தீரன தீரன தன தீரன தீரன தீரன தன தீரன தீரன தீரன தன தீரன தன தீரன தின தீரன உன் பிள்ளை விழுந்தா தாளாடு துடித்தாய், உன் தோளில் போட்டு தாளாட்டு படித்தாய், பாடுபட்டு வழக்க கண் விழித்தாய், கடந்ததை சொன்னால் நீ முழித்தாய், பாடுபட்டு வழக்க கண் விழித்தாய், கடந்ததை சொன்னால் நீ முழித்தாய், இடையினே தெரிந்தாய், திரும்பவும் சேர்ந்தாய், விதி எனும் சதியால் நினைவிழந்தாய், விழிதனில் நீரை வரவழைத்தாய், நீயே என் தாய், துயரம் தந்தாய், எனது கானம் உன் காதில் விழவில்லையா, உன் நெஞ்சை தொடவில்லையா, நடந்தாய்.